அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்திலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்திலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. பொன்னடி அத தேடி போகும் தேனி, தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி, தாழம் பூ வாசம் வீசும் மேனியோ, அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ, ரத்தினம் கட்டின பூந்தேரு பொங்கலை பழச்சதாறு, என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லு பறிக்கும் பாரு, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்திலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. மகிழம் பூ அதரம் பூ நிறம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நிரப்பு சிதறும், ஏல பூ கோலம் ஓடும் ராசிதான், பல ஜாலத்தோடு ஆட போகும் ராசிதான், முட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணாச்சு, கட்டுரன் கட்டுரன் நாம் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு, இது பூவோ பூ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூ.